மூன்று நிமிட தியானம். ஏப்ரல் 3, 2026 வெள்ளி. தலைப்பு: புனித வெள்ளி, சிலுவையின் மகிமை. மனப்பாட வசனம்: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இன்றைய தியானம்: இந்த உலகம் மரணத்தை ஒரு இறுதி தோல்வியாகவும் மௌனமும் துக்கமும் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கிறது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசம் மட்டுமே அதன் தலைவரின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாளை நல்ல நாள், அதாவது புனித வெள்ளி என்று அழைக்கிறது. இது மனித தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு முரண்பாடாக தோன்றினாலும் இது தெய்வீக அன்பின் வெளிப்பாடாகும். ஒரு காலத்தில் அவமானத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் அடையாளமாக இருந்த சிலுவை இந்த நாளில் ஒரு வெற்றி சிம்மாசனமாக மாற்றப்பட்டது. இயேசு ஒரு தியாகம் செய்தவராக மட்டும் மரிக்கவில்லை, அவர் ஒரு வெற்றியாளராக மரித்தார். மரணத்திற்கு தம்மை ஒப்புக் கொடுத்ததன் மூலம் அவர் எதிரியின் எல்லைக்குள் ஊடுருவி பாவம் மற்றும் பிசாசின் அதிகாரத்திற்கு ஒரு மரண அடியை கொடுத்தார். அவர் நமக்கு பதிலாக நின்று பிதாவின் நீதியின் முழு பாரத்தையும் தாமே ஏற்றுக்கொண்டார். அதன் மூலம் நாம் அவருடைய இரக்கத்தின் பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டோம். கட்டளைகளின் பாரமான நுகத்தை கொண்டிருந்த மோசேயின் நியாயப்பிரமாணம் அவரில் முடிவுக்கு வந்தது. ஆக்கினை தீர்ப்புக்கு இடமில்லாத ஒரு புதிய கிருபையின் உடன்படிக்கைக்குள் அவர் நம்மை வழிநடத்தினார். இயேசு தமது மரணத்தின் மூலம் அந்தகார ராஜ்யத்திற்கு ஒரு பலமான தீர்க்கமான அடியை கொடுத்தார். இந்த நாள் உலக முடிவு வரை எதிரொலிக்கும் ஒரு வெற்றியின் தொடக்கத்தை குறிக்கிறது. சிலுவையில் அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எவ்வொரு பாவம், சாபம் மற்றும் கடன்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்தார். இது ஒரு தெய்வீக இரகசியமாகவும் நாம் இன்றும் கண்டறிந்து வருகிற கிருபையின் ஆழமான ஊற்றாகவும் இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு இத்திய ஜீவன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது. இன்றைய மேற்கோள்: உலகம் எதை துயரம் என்று அழைத்ததோ அதை பரலோகம் வெற்றி என்று அழைத்தது. அவர் தமது சொந்த இரத்தத்தால் நம் பாவங்களை துடைத்து அழித்தார். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஜான் ஸ்டாட். இந்த புத்தகத்தை படிக்க கீழே உள்ள இணைப்பை பின்பற்றவும். உதரித்த புத்தகங்கள்: ஜகம், விலையேறப்பெற்ற ஆண்டவரே, புனித வெள்ளியின் இந்த தெய்வீக இரகசியத்தை எண்ணி நாங்கள் பிரமிப்புடன் நிற்கிறோம். எங்களுக்கான மீட்பும் பொருளாக வந்ததற்கும் எங்களை அடிமைப்படுத்திய நியாயப்பிரமாணத்தின் விலங்குகளை உடைத்ததற்கும் உமக்கு நன்றி. எங்களால் ஒருபோதும் செலுத்த முடியாத தண்டனை தீர்வையே நீர் செலுத்தி எங்கள் துக்க நாளை நித்திய ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றியதற்காக நன்றி. உம்முடைய சிலுவை வெற்றியின் விடுதலையில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: உலகம் கல்வாரியில் ஒரு பரிதாபகரமான முடிவை பார்க்கும்போது நீங்கள் கூர்ந்து கவனித்து ஒரு புதிய தொடக்கத்தை காணுங்கள். உங்கள் பாவங்கள் மறைக்கப்படவில்லை, அவை நீக்கப்பட்டுவிட்டன. அவருடைய பலி பரிபூரணமானது என்பதால்தான் அது நமக்கு புனித நாள். இனி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற நம்பிக்கையுடன் வாழுங்கள். ஜபத்துடன், பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி +91 2431 83231.